రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దయైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంతలక్ష్మణ మునీంద్ర కృపాత్తబోధం త్రయ్యంతదేశిక యతీంద్ర సఠాది మూర్తిం గోపాలదేశిక శిఖామణిమాశ్రయామః అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలివినా సద్వాంత దిగ్మాం సుజాలే నిరవధి కరుణార్ధౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. నిరవధి కరుణార్ధౌ వేద చూడా గురౌ మే అని ఇంత శ్లోకత్తుల வேதாந்த தேசியனை பற்றி சொல்லும் போது நிரவதி கருணாப்தி என்று சொல்றார். அளவில்லாத கருணை கடல் என்று அர்த்தம். இது இந்த தேசிக சகஸ்ரநாமத்திலேயே முதல்ல இருக்கக்கூடிய ஸ்லோகம், ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகம், மங்கள ஸ்லோகம், சுவாமி தேசியனை பற்றி என்னதான ஸ்லோகம். அளவில்லாத கருணை கடல் அப்படின்னு தேசிகனுக்கு சொல்றார். அது நாம் இப்ப நேரம் அனுபவிக்கிறோம். சுவாமி தேசிகன் இத்தனை விஷயங்களை சொல்லும் போது நமக்கு எத்தனை கருணையோடு சொல்லியிருக்கார் என்பது தெரிகிறது. சுவாமி தேசிகனுக்கு நிறையா அனுஷ்டானங்கள்லாம் நிறையா இருந்திருக்கும், காலக்ஷேபங்கள்லாம் நிறையா இருந்திருக்கும், சமயம் இருந்திருக்காது. ஆனாலும் இதையெல்லாம் எழுதி நாம் அனுபவிச்சதெல்லாம் பிற்காலத்தில் யாரும் இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை ஓலையில் எழுதி நமக்காக அதை காப்பாற்றி வச்சிருக்கார். வெறும் உபதேசம் பண்ணா போறோம் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் அது எழுத்து மூலமா எழுதினாதான் பிற்காலத்தில் நிற்கும் அப்படிங்கிறபடினால அந்த காலத்தில் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். பண ஓலையில எழுதணும், ஆணி வச்சுதான் எழுதணும். அப்போ ஓலையில் இட்டணும் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகனே. உள்ளத்தை எழுதியது ஓலையில் இட்டணும் அப்படிங்கிறார். அப்படி பார்த்தோம்னா சுவாமி தேசிகன் சாதிச்ச கிரந்தங்கள் மொத்தத்தையுமே இன்னைக்கு புஸ்தகமா பிரிண்ட் போடுறதுக்கு கூட கஷ்டமா இருக்கு. அப்படி பிரிண்ட் போட்டாலும் அதை படிக்கிறதுக்கு கூட கஷ்டமா இருக்கு. ஏன்னா அத்தனை கிரந்தங்கள் இருக்கு, சுமார் 120 கிரந்தங்கள் இருக்கு. அதை எல்லாம் பிரகாசம் பண்ணும்போது ஸ்தோத்திர கிரந்தங்கள் அப்படின்னு தனியா தேசிய ஸ்தோத்திரங்களே எல்லாம் தனியா போடுறார். இன்னொரு பக்கம் வாத கிரந்தங்கள் அப்படின்னு வாத கிரந்தங்கள்லாம் தனியா போடுறார். இன்னொரு பக்கம் வியாக்கியான கிரந்தங்கள் அப்படின்னு வியாக்கியான கிரந்தங்களை எல்லாம் தனியா போடுறார். இன்னொரு பக்கம் ரகசிய கிரந்தங்கள் அப்படின்னு ரகசிய கிரந்தங்களை தனியா போடுறார். இன்னொரு பக்கம் தமிழ் பாசுரங்கள், தமிழ் பிரபந்தங்கள் அப்படின்னு அதையெல்லாம் தனியா போடுறார். இப்படி ஒட்டுமொத்தமா போட முடியாத தனித்தனி பகுதிகளா போடும்படியாக இருக்கு. அத்தனை கிரந்தங்கள், 120 கிரந்தங்கள் தனித்தனியா 5 வால்யூம் 6 வால்யூம் இப்படி போடும்படி அத்தனை கிரந்தங்கள். இதை நமக்கு போடவும் முடியல, இதை வாசிக்கவும் முடியல. மொத்தத்தையும் வாசிச்சாலும் அதுக்கு அர்த்தத்தை மனசுல வச்சுட்டு மொத்தத்தையும் மனப்பாடமும் செய்ய முடியல. சுவாமி தேசியன் சாகித்ய சங்கல்ப சூரியோதயம் அப்படிங்கிற நாடகத்தையோ, இல்ல சுபாஷித நீதி அப்படிங்கிற காவியத்தையோ, இல்ல யாதவாபிதயம் அப்படிங்கிற காவிய கிரந்தத்தையோ இதெல்லாம் பூர்த்தியா மனப்பாடம் பண்ணி சொல்றவா யார் உண்டு அப்படின்னா இந்த காலத்துல யாரும் கிடையாது. அப்படி யாரும் இருக்க முடியாது. சுவாமி தேசியன் கிரந்தங்கள் மொத்தத்தையும் மனப்பாடம் பண்ணி அது எல்லாத்தையும் சொல்லணும்னா அது தேசிகனே வந்தாதான் முடியும். ஏன்னா அத்தனை கிரந்தங்கள் இருக்கு. யாதவாபிதயத்துல 2000 ஸ்லோகம் இருக்கு, பாதுகா சாஸ்திரம் 1000 ஸ்லோகம், தத்துவமுத்தாகலாபம் 1000 ஸ்லோகம், தத்துவமுத்தாகலாபம் 500 ஸ்லோகம், அதிகன சாராவளி 1000 ஸ்லோகம், இப்படிலாம் அநேக கணக்கில் இருக்கு ஸ்லோகங்கள் எல்லாம். இந்த நாடகத்தில் பார்த்தா அதுலேயும் நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு தடவை பார்த்தால் அதுவே வாழ்நாளில் ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொல்லலாம் மாதிரி அத்தனை கிரந்தங்களை சாதிச்சிருக்கார். தாத்பரிய சந்திரிக்கை இல்லை பார்த்தோம்னா பிரமிச்சு போறா எல்லாரும். ஏன்னா அத்தனை கிரந்தங்களை எல்லாம் குறிப்பிட்டு பகவத்கீதா பாஷ்யத்துக்கு வியாக்கியானத்துல ரொம்ப அழகா சுவாமி தேசிகன் நிர்வாணம் பண்ற நிர்வாகம் பண்ற. ஆக அப்படி இருந்த சுவாமி தேசிகன் நம்ம மேல இருக்கிற ஒரு அளவில்லாத கருணையினால இந்த ரக்ஷா கிரந்தங்களை எல்லாம் சாதிக்கிறார். அதுல இப்போ நாம நித்திய கர்ம அனுஷ்டானங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஆன்மீகத்துல தினசரி செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை எல்லாம் தொகுத்து சுவாமி தேசிகன் ஸ்ரீ பாஞ்சாரத்தில சாதிச்சிருக்க அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். நாம நம்ம மேல கருணையினால்தான் இந்த நித்திய கர்ம அனுஷ்டானங்களை கூட விடாம சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்க. அதுல என்னென்ன விசேஷங்கள் இருக்கோ எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பல விசேஷங்களை சாதிச்சிருக்க. அதுல இதுவரை நாம பார்த்தது பிராத சந்தியாவந்தனம் வரை, கார்த்தால ஸ்நானத்திலிருந்து ஆரம்பிச்சு சந்தியாவந்தனம் வரை என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இப்போ சந்தியாவந்தனத்துக்கு அப்புறம் சந்தியாவந்தனம் ஆன பிறகு என்னென்ன காரியங்கள் என்னென்ன அனுஷ்டானங்கள் இருக்கு என்பதை பற்றி அந்த கிரமத்துல திருநாமங்களை அமைச்சிருக்கார் இங்க திருக்குழந்தை தேசிகன். சுவாமி தேசிகன் சாதிச்ச விஷயங்கள்ல சில முக்கியமான விஷயங்களை மாத்திரம் எடுத்து அதை திருநாமங்களா சாதிக்கிறது இந்த தேசிக சகஸ்ரநாமம். அது வழியா நாம அந்த விஷயங்களையும் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கு 593வது திருநாமத்திலிருந்து ஆரம்பம். வியாக்கிருதாதார சக்தியாதி தேவரிஷி பிதிருதர்ப்பணா நித்திய தர்ப்பண கர்மாந்த வாச பீடன சாதகா பிரம்மேஜ்யா காலவித் ஖்யாத தீர்த்த மந்த்ரோபசம்ஹிருதி தீர்த்தாசன்னானந்த சத்ம பிரவேசாவசியகத்வவித் பகவத் சத்ம சந்தியாஜ்ய த்வாத்ரிம்ஷத பசாரகா என்பதாக திருநாமங்கள் இருக்கு. வரிசையாக பார்க்கலாம். முதல்ல வியாக்கிருதாதார சக்தியாதி தேவரிஷி பிதிரு தர்ப்பணா, ஆதார சக்தியாதி தர்ப்பணத்தையும் தேவரிஷி பிதிரு தர்ப்பணத்தையும் வியாக்கியானம் செய்தவர் என்ன அர்த்தம்? சந்தியாவந்தனம் செய்து முடித்த அப்புறம் ஆதார சக்தியாதி தர்ப்பணம் செய்யணும். இதை பற்றி ஸ்ரீ பாஞ்சராத்திர சம்ஹிதா நூல்கள் சொல்கின்றன. ஸ்மிருதி கிரந்தங்கள்ல சந்தியாவந்தனத்தை பத்தி சொல்லியிருக்கு. தேவரிஷி பித்ரு தர்ப்பணம் ஒண்ணு சொல்லியிருக்கு. பிரம்மயஜ்யத்தை பத்தி வேதமே சொல்லியிருக்கு. இந்த ஆதார சக்தியாதி தர்ப்பணம் அப்படிங்கிறது ஸ்மிருதி கிரந்தங்கள்ல கிடையாது, மகரிஷிகள் சொல்லல, ஆனா ஆகமங்கள்ல பாஞ்சராத்திர ஆகம கிரந்தங்கள்ல இருக்கு. இது ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை சேர்ந்தவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து தர்ப்பணம். தர்ப்பணம் என்றால் அவர்களை திருப்தி பண்ணி வைத்தல் என்ன அர்த்தம்? அதாவது தர்ப்பயாமி, அவர்களை நான் திருப்தி பண்ணுகிறேன். தர்ப்பயாமின்னு சொல்லியோ இல்லட்டா நமஹா என்று சொல்லியோ அவர்களுக்காக ஜலத்தை சேர்க்கிறோம், அதுதான் தர்ப்பணம் என்று பெயர். அது அவர்களுக்கு திருப்தியை தரும் என்று சொல்லுவார். தேவ தர்ப்பணம்லாம் கூட அப்படிதான் பண்றோம். அந்த ரீதியில சீவைகுண்ட லோகத்துல பெருமான், அதுக்கப்புறம் பிராட்டிகள், அப்புறம் எம்பெருமானுடைய ஆயுதங்கள், திவ்ய ஆயுதங்கள், எம்பெருமானுடைய திவ்ய பூஷணங்கள், எம்பெருமானை சேர்ந்தவர்கள் விஸ்வசேனர், அவரை சேர்ந்தவர்கள் துவாரபாலகர்கள், அப்புறம் கணநாயகர்கள், இந்த மாதிரி யார் யார் இருக்காளோ, சாமரம் வீசக்கூடிய சாமரஹஸ்தைகள், இந்த மாதிரி யார் யார் இருக்காளோ எல்லாருக்குமே, தெரிந்தவரை எல்லாருக்குமே இந்த தர்ப்பணத்தை பண்ற வழக்கம். இது ஆதார சக்தி நமஹா அப்படின்னு ஆரம்பிக்கும். அதனால இதுக்கு ஆதார சக்தி ஆதி தர்ப்பணம் என்று பெயர். கோம் ஆதார சக்தி நமஹம் பிரகிருத்தி நமஹான்னு ஆரம்பிக்கும். ஆதார சக்தின்னு ஆரம்பிக்கிறபடினால இதுக்கு ஆதார சக்தி ஆதி தர்ப்பணம் அப்படின்னு பெயர். ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய கூர்மரூபியான பகவானையும் நாகராஜனையும் இவர்கள்லாம் ஆரம்பிச்சு, இவர்களிலிருந்து ஆரம்பிச்சு மேல எம்பெருமானுடைய திவ்ய பீட்டம் என்ன, அதுக்கு மேல எம்பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய இடம் என்ன, எல்லாம் வரும். இதுல எம்பெருமானை எப்படி பரிகல்பனம் பண்ணணும் என்பது வரைக்கும் இதுல கிடைக்கும். சீவேந்திரத்தில் பெருமான் எப்படி எழுதியிருக்கான் என்பது வரை கிடைக்கும். கடைசியில சர்வேபியோ பகவத் பார்ஷதேபியோ நமஹா அப்படின்னு எம்பெருமானுடைய பார்ஷதர்கள் வரைக்கும் எல்லாருக்கும், துவாரபாலகர்கள் உட்பட எல்லாருக்கும் தர்ப்பணம் சொல்லக்கூடியதாக இந்த ஒரு அனுஷ்டானம். தர்ப்பணத்துக்காக நான் ஒன்றும் பண்ண போறதில்லை. ஒரு சின்ன பாத்திரத்தில் ஜலத்தை எடுத்திருந்தா போறோம், நமஹா நமஹான்னு சொல்லி ஓமாதார சக்தி நமஹா அப்படின்னு சொல்லி ஜலத்தை சேர்த்துனே வந்தால் சீக்கிரம் ஆயிடும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இது அதிவேகமாக செய்ய முடியும். இது ஆன்மீக கிரந்தங்கள்ல இருக்கு இந்த விஷயம். முதல்ல பிரணவத்தை சொல்லி அதுக்கப்புறம் ஓம் ஸ்ரீமதே நாராயண ஓம் சீம் சீம் நாஹ ஸ்ரீ நமஹ அப்படிலாம் வரும். அதில் பிராட்டிகள் எல்லாருக்கும் வரும். இது தர்ப்பணம் செய்யணும். இப்படி இப்படி அனுஷ்டானம் நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கு. ஸ்ரீ வங்கி வம்சேஸ்வரர் காரிகையிலையும் இந்த அனுஷ்டானம் இருக்கு அப்படின்னு தெரிகிறது. அடுத்து ஆதார சக்தி ஆதி தர்ப்பணம் முடிஞ்ச அப்புறம் தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணம் என்று ஒன்று பண்ணணும். தேவர்கள் ரிஷிகள் பித்திருக்கள் இவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறதுதான் தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணம் என்று பெயர். பிரம்மாதியோ ஏ தேவாக தான் தேவான் தர்ப்பயாமி சர்வான் தேவான் தர்ப்பயாமி சர்வதேவ கணான் தர்ப்பயாமி சர்வதேவ பத்னி தர்ப்பயாமி என்று ஆரம்பிச்சு வரும். தேவர்களுக்கு ஒரு அஞ்சு தர்ப்பணம் தான் வரும். அது மாதிரி ரிஷிகளுக்கு, அது மாதிரி பித்திருக்களுக்கு. பித்திருக்கள் அப்படின்னா சாத்தத்தில் இருக்கா மாதிரி சொல்ற பித்திருக்கள்னு அர்த்தம் நினைக்க வேண்டாம். சாத்தத்தில் பித்திருக்கள் அப்படின்னா பித்ரு பிதாமக பிரபிதாமக மூணு வருக்கத்துக்கு மூணு பேருக்கும் பித்திருக்கள் பேர். சாத்தத்தில் பிதா பிதாமகன்னா அவருடைய பிதா, பிரபிதாமகன்னா அவருடைய பிதா. இந்த திரிபுருஷம் சொல்ற மாதிரி இவா மூணு பேருக்கு சாத்தத்தில் பண்ற வழக்கம் இது. அது கிடையாது. இதுல என்ன கேட்டா ஆதி பித்திருக்கள் வழக்கில் மேல முதல்ல இருக்கவர்கள் அவர்களுக்கு பண்ணக்கூடிய தர்ப்பணம். ஆனால் சில பேர் என்ன பண்றா, பித்திருக்களுக்கு தர்ப்பணம் நாம இப்பவே பண்ணுவானே அதான் அப்பா இருக்காரே அப்படின்னு கேள்வி கேட்கிறாள். ஆனா அந்த அமாவாசைக்கு பண்ணக்கூடிய பித்திரு தர்ப்பணம்ங்கிறது வேற, இந்த பித்திரு தர்ப்பணம் வேற. இது நித்திபடி செய்ய வேண்டிய பித்திரு தர்ப்பணம். அமாவாசை மாத வெப்பில் செய்ய வேண்டிய பித்திரு தர்ப்பணம்ங்கிறது பிதா ஜீவிச்சு இருக்கும்போது வராது, ஜீவத் பித்திருக்களுக்கு வராது. இது அப்படி கிடையாது. இது உபநயனமான உடனேயே ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இதையும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பித்திருக்களுக்கும் கிருஷ்ணத்வைபாயனாதே ரிஷயா பல ரிஷிகள் சோம பித்ருகான் யமோங்கிரஸ்வான் அக்னி கவ்யவாகனா இத்தியாதியோ ஏ பிதரஹா தான் பித்ருன் ஸ்தப்பியாமி அப்படின்னு அந்த பித்திருக்கள் இங்கேயோ அன்னாள் பித்திருக்கள் வரும். சர்வான் பித்ருன் ஸ்தப்பியாமி என்ன ஆரம்பிச்சு வரும். அப்ப தர்ப்பணம் பண்ணும்போது அதுக்கு ஏத்த மாதிரி தேவர்களுக்கான உபவீதம், ரிஷிகளுக்கான நிவீதம், பித்திருக்களுக்கான பிராச்சியாவீதம் அப்படின்னு யஜ்னோபவீதம் பூணில் மாற்றி மாற்றி வச்சுட்டு தர்ப்பணங்கள்லாம் பண்ணணும். இதை பார்த்துதான் சாதாரணமாக சில பேர் பயப்படுறது உண்டு. பித்திருக்களுக்கு தர்ப்பணத்தை எதுக்கு சின்ன வயசுலேயே பண்ணணும், அண்ணா அப்புறம் பண்ணிக்கலாமே என்ன பயப்படுவாள். ஆனால் இது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இது நித்தியம் செய்ய வேண்டிய ஒரு தர்ப்பணம். இது இது அடுத்த திருநாமத்திலே வருது, நித்திய தர்ப்பண கர்மாந்தான்னு வருது. நித்திய தர்ப்பணம் நித்தியம் அப்படின்னு சொன்னா தினம் செய்யணும்னு மாத்திரம் அர்த்தம் கிடையாது. நித்தியம் சொன்னா அது செய்யாட்டா பாபம் வரும்னு அர்த்தம், கட்டாயம் செய்ய வேண்டியது அப்படின்னு அர்த்தம். அதனால இது கட்டாயம் எல்லாரும் செய்யணும். தேவர்கள் ரிஷிகள் பித்திருக்கள் இவர்களுக்கு நாம் கடன் பட்டிருக்கோம். வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லும் போது ஜாயமான் நோவை பிராமணஸ்திரிபிரு நவா ஜாயதே, பிராமணன் பிறக்கும் போதே மூணு பேருக்கு கடன் பட்டிருக்கான் என்கிறது. தேவர்களுக்கு ரிஷிகளுக்கு பித்திருக்களுக்கு மூணு பேருக்குமே கடன் பட்டிருக்கான். தேவர்களுக்கு எப்படி கடன் பட்டிருக்கான் அப்படின்னா, தேவர்கள் தான் நமக்கு வந்து மழையெல்லாம் கொடுக்குறா. தேவர்கள் மழை கொடுக்குற அப்படின்னால்தான் நமக்கு பயிர் இருக்கு, நெல் முதலானதும் காய் கிழங்குகளும் பழங்களும் இன்னும் என்னெல்லாமோ எல்லாம் மழையினால்தான் நமக்கு கிடைக்கிறது. மழை இல்லாட்டா இங்கோட மனுஷன் ஜீவிக்கவே முடியாது. அதனால மழையை கொடுக்குற தேவர்கள், வெயிலை கொடுக்கிற தேவர்கள், காற்றை கொடுக்கிற வாயு பகவான், ஜலத்தை கொடுக்கிற வருண பகவான், இப்படி இவர்கள் எல்லாமே தேவர்களுடைய சகாயத்தினால்தான் நாம இருந்துட்டு இருக்கோம். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் தேவர்கள் தானே. அதனால தேவர்களுக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம், அவ இல்லாட்டா நம்மளால ஜீவிக்க முடியாது. ரிஷிகளுக்கு ஏன் கடன் பட்டிருக்கோம் என்று கேட்டால், ரிஷிகள் தான் நமக்கு வேதங்களே இல்லாமல் வேத மந்திரங்களே இல்லாமல் நமக்கு கொடுத்தவாள். காயத்ரி மந்திரத்தை விஸ்வாமித்திரர் கொடுத்தார் அப்படின்னு பாக்குறோம் நம்ம. சாவித்ரியா ரிஷிஹி விஸ்வாமித்ரா என்ன வருது. திரு அஷ்டாட்சர மந்திரத்தை பத்ரிகாசிரமவாசி நாராயண ரிஷிஹி அப்படிங்கிறார். பெருமாளே பத்ரிகாசிரமத்துல நாராயணர் என்கிற ரிஷியாக அவதாரம் பண்ணி நரன் அப்படிங்கிறவருக்கு இந்த திருவஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணார். பெருமாளே நரன் நாராயணன் ரெண்டு ரூபம் எடுத்துட்டு அதுல ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணார். இன்னொரு நாராயணன்கிறவர் நரன்கிறவருக்கு உபதேசம் பண்ணார். இவர் ரெண்டு பேருமே ரிஷிகள், நரநாராயணோ ரிஷி என்று வரும். அதனால மந்திரங்களை எல்லாம் நமக்கு கொடுத்தவர்கள் ரிஷிகள். எல்லா மந்திரங்களுக்குமே ஒரு ரிஷி உண்டு. ரிக்வேதத்துல என்னென்ன மந்திரங்களுக்கு என்னென்ன ரிஷி அப்படிங்கிறத அவ இன்னும் சம்பிரதாயத்திலே சொல்லிகிட்டே இருக்கா. அதான் வேதாத்தியத்திலே அது வருது அவளுக்கு. எல்லா மந்திரங்களுமே கண்டுபிடிச்ச அந்தந்த ரிஷிகள் உண்டு, அவர்கள் இல்லாட்டா நமக்கு மந்திரங்கள் எதுவுமே கிடைச்சிருக்காது. அதனால ரிஷிகளுக்கு கடன் பட்டிருக்கும். அவ இல்லாட்டா மந்திர ஞானம் கிடையாது, வேதம் கிடையாது, ஒரு மண்ணாங்க கிட்டையும் கிடையாது. அடுத்ததாக பித்திருக்களுக்கு ஏன் கடன் பட்டிருக்கோம் அப்படின்னா, பித்திருக்களால் தானே நமக்கு ஜென்மம், அவர்கள் மேல அவர்களுடைய வம்சத்தில் தானே நாம வந்திருக்கோம், இல்லாட்டா நமக்கு பிறப்புங்கிறதே இருக்க முடியாது. அதனால தேவர்கள், ரிஷிகள், பித்திருக்கள் மூணு பேருக்குமே கடன் பட்டிருக்கோம். இந்த மூணு பேருடைய கடனையும் தீர்க்கணும் என்று வேதம் சொல்றது. தீர்க்கணும்னா என்ன பண்ணணும் கேட்டா, தேவர்களுடைய கடனை தீர்க்கணும் அப்படின்னா யஜ்ஞேன தேவேபியா, யஜ்ஞங்கள் பண்ணணும் தேவர்களுக்காக. தேவர்களை குறித்து நம்ம ஹவிசை எல்லாம் சமர்ப்பிச்சோம்னா அப்ப அவ சந்தோஷப்பட்டு மழையெல்லாம் கொடுக்கிறார். பிரம்மதரி ஏன ரிஷிபியா, ரிஷிகளுக்கு சமப்பட்டு நமக்கு மந்திரங்களை எல்லாம் கொடுத்துருக்கா. நாம பதிலுக்கு என்ன பிரத்யுபகாரம் பண்ணணும்னா, அந்த மந்திரங்களை எல்லாம் நம்ம அபியாசம் பண்ணணும், வேதா தியானங்கள்லாம் பண்ணணும். அதுதான் அவ எதிர்பார்க்கிறா, வேற ஒன்றும் எதிர்பார்க்கல. அவ நமக்கு கொடுத்த வேதத்தை நம்ம அத்தியனம் பண்ணி போற்றி பாதுகாக்கணுமே, அவ்வளவு பண்ணணும். அது இல்லாட்டா அவா கிட்ட கடன் பட்டுருக்கோம். அவ கஷ்டப்பட்டு கொடுத்ததுக்கு நம்ம கிட்ட வேற எதுவும் அவா எதிர்பார்க்கலையே, இதுதானே எதிர்பார்க்கிறா. அடுத்து பித்திருக்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டானா, பிரதையா பித்ருபியா, நாம வந்து விவாகம் பண்ணிட்டு மேல சந்ததி அபிவிருத்தி பண்ணோம்னா பித்திருக்களுக்கு திருப்தி. அதனால மேல சந்ததி அபிவிருத்தி, குல அபிவிருத்தி அப்படிங்கறதும் ஒரு தர்மம் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்றது. அதனால இந்த தர்மத்தை பண்ணி பித்திருக்களுக்கு நாம வந்து பட்ட கடனை தீர்க்கிறோம். ஆக இப்ப மூணு இருக்கு, இந்த மூணு பேருக்காக பிரம்மச்சரி ஏன ரிஷிப்யோ யஜ்யேன தேவேபிய பிரதையா பித்ருபியா ஏஷவா அனுணோய புத்தி யஜ்வா பிரம்மச்சாரி வாசி. அதனால பிரம்மச்சரியம் வந்து வேதாத்தியனம் பண்ணணும், யாகங்களை எல்லாம் பண்ணணும், விவாகம் பண்ணிட்டு சந்ததி அபிவிருத்தி பண்ணணும். இன்னும் மூணு தர்மங்களை எடுத்து சொல்றது வேதம் இந்த இடத்துல. அவளுக்கு பட்ட கடன் எல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்றது. இந்த விஷயம் பத்தி நிறைய விசாரங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்ப கிட்டத்தட்ட இது ஏன் ஞாபகம் வந்ததுன்னு கேட்டனா, இப்ப நம்ம பண்ணக்கூடிய தர்ப்பணம் தேவ ரிஷி பித்திரு தர்ப்பணம். நம்ம யாருக்காக கடன் பட்டிருக்கோமோ அந்த மூணு பேருக்காக நம்ம தர்ப்பணம் பண்றதாக இந்த கர்மா இருக்கு. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா தெரியாது, ஆனால் தேவ ரிஷி பித்து தர்ப்பணம் நித்தியம் செய்யணும் என்பதாக இருக்கு. தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பித்தர்களுக்கும் கடன் பட்டுருவோம் நாம. அதனால அவர்கள் நினைவு நமக்கு மாறக்கூடாது, அவர்களுக்கு நாம் இந்த தர்ப்பணத்தை கட்டாயம் செய்யணும் என்பதாக இருக்கு. இந்த தர்ப்பணமும் ரெண்டு நிமிஷத்துல முடிஞ்சிடும், ரொம்ப சுலபமானது. இது வந்து தர்மசாஸ்திர கிரந்தங்களே இந்த தர்ப்பணம் சொல்லியிருக்கார். அது வந்து கார்த்தால செய்கிற வழக்கம். ஸ்ரீவிஷ்ணு அவர்கள்லாம் ஸ்மார்த்தர்கள்லாம் இதை மத்தியான வேலையை செய்யணும் அப்படின்னு செஞ்சு மத்தியானத்துக்காக காத்திருந்து வந்து சிஷ்டாளர்களெல்லாம் மத்தியானம் வரை காத்திருந்து செய்வார்கள். இப்போ நம்மளால கார்த்தால சந்தியாவதனம் ஆன உடனேயே இந்த தர்ப்பணத்தையும் சேர்த்து செய்கிற வழக்கம். அதனால தேவரிஷி பித்து தர்ப்பணம் செய்யணும். இதில் முக்கியமான விஷயம் என்ன கேட்டானா, இவர்களை எல்லாம் பகவத் ஆத்மகர்களாக நினைச்சு தர்ப்பணம் பண்ணணும் என்பதாக சுவாமி எம்பெருமானா நித்திய கிரந்தத்தில் சாதிச்சிருக்கார். ஸ்ரீமத் ராமானுஜர் நித்திய கிரந்தத்தில் இந்த சூக்ஷ்மமான விஷயத்தை சாதிச்சிருக்கார், நித்தியம் என்ற ஒரு கிரந்தத்தில். அதுல வந்து மாத்தியானிக ஸ்நானம் பண்றதை பத்தி சொல்லிட்டு, ஸ்நானம் பண்ண உடனே ஒரு தர்ப்பணம் உண்டு, அதுலேயும் தேவரிஷி பித்து தர்ப்பணம் உண்டு, அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ பகவத் ஆத்மதான் தியாத்வா அப்படிங்கிற இவர்கள்லாம் வெறும் சாட்சா தேவரிஷி பித்திருக்களை நினைக்காமல் அவர்களுக்குள்ள அந்தரியாமைய பகவான் நாராயணன் இருக்கான் அப்படிங்கறதையும் நினைச்சு அவனுடைய ஆராதன ரூபமாக இந்த தர்ப்பணங்களை எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற சூக்ஷத்தை சாதிச்சிருக்க. அதனால அதே மாதிரி விசேஷமாக நாம பகவானையும் தியானம் பண்ணி இந்த தேவரிஷி பித்து தர்ப்பணத்தை நாம் அவசியம் பண்ணணும். இதுல வந்து காண்டரிஷி தர்ப்பணம் என்று ஒண்ணு உண்டு. தேவ ரிஷி பித்து தர்ப்பணத்தோடு கூட நடுவில் காண்ட ரிஷி தர்ப்பணம் இன்னும் ஒன்றும் பண்ற வழக்கம். எதிர்வேதிகள்லாம் இதை பண்ணுவா. காண்டரிஷினா எதிர்வேதத்துல காண்டங்கள் இருக்கு, அந்த காண்டங்களை காண ரிஷிகளுக்கு தர்ப்பணம் பண்றதா காண்ட ரிஷி தர்ப்பணம் அப்படின்னு தெரியாது. பிரஜாபதியும் காண்ட ரிஷின் தர்ப்பியாமி, சோமம் காண்ட ரிஷின் தர்ப்பியாமி, அக்ரீன் காண்ட ரிஷின் தர்ப்பியாமின்னு ஆரம்பிச்சு வரும். மொத்தம் ஒன்பது தான் அது. ஜனம் சேர்க்கறதுதான் வேற ஒன்றும் பண்ண போறது இல்லை. அதனால பெரிய பெரிய மந்திரங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஆதார சக்தி தர்ப்பணம் ஆகட்டும், இல்ல தேவரிஷி பித்து தர்ப்பணம் ஆகட்டும், இதுக்கெல்லாம் வேத மந்திரங்கள்லாம் எதுவுமே கிடையாது. வெறும் வச்சனங்கள் தான், தர்ப்பயாமி தர்ப்பயாமி இதுதான் வரும். இவருக்கு தர்ப்பணம் பண்றேன், அவருக்கு தர்ப்பணம் பண்றேன், அவருக்கு தர்ப்பணம் பண்றேன், அவ்வளவுதான் வருமே தவிர அமாவாசை தர்ப்பணம் மாதிரி வேத மந்திரங்கள்லாம் நிறைய நீட்டி முழக்கி சொல்லி அதெல்லாம் இதுல வராது. ஆதார சக்தி நமஹா பிரகிருத்தி நமஹா அகில ஜெகதாதாராய கோவம் உறுப்பினே அப்படின்னு வரும். இந்த மாதிரி அது எதுக்கு நமஹான்னு வரும், மாதிரி வச்சனமா தான் இருக்கும். இல்ல அதுவேதான் மந்திரம், ஒரு வச்சனமே தான். முன்னாடி பிரணவத்தை சேர்த்து பின்னாடி நமஹா எல்லாம் சேர்த்து வரும்போது அது ஒரு மந்திரம் ஆயிடுறது. அதனால இந்த மந்திரங்களை எல்லாம் உபதேசம் வாங்கிட்டு அந்த கிரமத்துல இந்த ஆதார சக்தியாதி தர்ப்பணத்தையும் தேவரிஷி பித்து தர்ப்பணத்தையும் நம்மளாம் கட்டாயம் பண்ணணும் அப்படிங்கறத இந்த திருநாமத்துல சொல்ற சுவாமி தேசியன் சொன்னதை வச்சு அந்த திருநாமம் வியாக்கிருத ஆதார சக்தியாதி தேவரிஷி பித்ரு தர்ப்பணஹா அப்படின்னு. அடுத்த திருநாமம் நித்திய தர்ப்பண கர்மாந்த வாச பீடன சாதகா. நித்திய தர்ப்பண கர்மத்தின் முடிவில் பத்ர நிஷ்பீடனத்தை சாதித்தவர் என்ன அர்த்தம்? இப்ப நாம சொன்ன தர்ப்பணத்துக்கு நித்திய தர்ப்பணம் அப்படின்னு பெயர். இதுதான் முதல்ல சொன்னேன், நித்திய தர்ப்பணம் அப்படின்னா கட்டாயம் செய்ய வேண்டிய தர்ப்பணம் என்ன அர்த்தம்? இந்த நித்திய தர்ப்பணம் செஞ்சு முடிச்ச அப்புறம் வாசப்பீடனம் அதாவது வஸ்திர நிஷ்பீடனம் அப்படின்னு ஒண்ணு பண்ணணும். வஸ்திர நிஷ்பீடனம் என்னால் வஸ்திரத்தை பிழிதல் என்ன அர்த்தம்? நாம ஸ்நானம் பண்ணும்போது எந்த வஸ்திரத்தை உடிச்சுன்னு ஸ்நானம் பண்ணோமோ அதுக்கு ஸ்நான சாட்டின்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. அந்த ஸ்நானம் பண்ணும்போது உடிச்சின்ற வஸ்திரம் இருக்கு, அந்த வஸ்திரத்தை கையில எடுத்து அதை நாளா மடிச்சு அதுக்கு ஒரு ஒரு ஸ்லோகம் ஒன்று வச்சிருக்கா, அந்த ஸ்லோகத்தை சொல்லி அந்த வஸ்திரத்தை பிழியணும். தரையில தரையில ஜலம் விழற மாதிரி அதை ஒரு மாதிரி பிழியணும். அதுக்குதான் வஸ்திர நிஷ்பீடனம் என்று பெயர். இந்த வஸ்திர நிஷ்பீடன ஜலம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதான். இது பித்திருக்களை குறித்து செய்யறது இந்த வஸ்திர நிஷ்பீடனம் அப்படிங்கிறது. அதனால முக்கியமானது என்ன கேட்டோம்னா, ஒரு நல்ல வஸ்திரத்தை உடுத்திட்டு குளிக்கணும். இங்கே குளிக்கும்போது வஸ்திரம் இல்லாம குளிக்கக்கூடாது. வஸ்திரம் இல்லாமல் குளிக்கிறது அசிங்கம் மாத்திரமல்ல, சாஸ்திரத்திலையும் அது நிஷித்தம். விவசனஸ்நாயாது என்ன சாஸ்திரம், வஸ்திரம் இல்லாம குளிக்காத அப்படின்னே சாஸ்திரம் இருக்கு, ஸ்பஷ்டமாவே இருக்கு. தூங்கும் போதோ இல்ல குளிக்கும் போதோ இப்பெல்லாம் வஸ்திரம் இல்லாம இருக்க கூடாது. ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்துல கோபிகளுடைய வஸ்திராபகரணம் பண்ணான் பெறுவான் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்ப வந்து கோபிகைகள்லாம் சின்ன பெண்கள், அவர்கள்லாம் எல்லாம் ஒரு 6-7 வயசு பெண்கள் எல்லாம் சீர்மொழுகம் வாய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள். அந்த குழந்தைகள்லாம் ஒரு விரதம் இருக்கு, கிருஷ்ணனே எங்களுக்கு பர்த்தாவா வரணும் அப்படிங்கறதுக்காக விரதம் இது. இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் பெரிய விஷயங்கள் எல்லாம் எதுவும் தெரியாது. பெரிய குடும்பம்னா என்ன, கல்யாணம்னா என்ன, அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஆனா அந்த சின்ன வயசுல கண்ணனோடையே விளையாடிந்து கண்ணனோடையே சகஜமாக சிரிச்சு பேசிட்டு கண்ணன் கிட்ட அத்தியந்த ஸ்நேகத்தோட அப்படியே இருந்தபடினால கண்ணன் விட்டு பிரியறதுக்கு இஷ்டம் இல்லை. ஆனா அதே சமயம் ஆத்துல கல்யாணம் பண்ணி குக்காகத்துக்கு அனுப்பிச்சிடுவாளோ இன்னொரு பயமும் இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒண்ணு கொண்டு பேசிக்கிறதா, நாமெல்லாம் இப்படி கண்ணனோடையே இருந்துட்டு ஆனந்தமா விளையாடிட்டு இருக்கலாம், ஆனந்தமா கண்ணையே பார்த்துட்டு இருக்கலாம்னு சொல்லும் போது அப்பதான் ஒருத்தர் சொல்றாளாம், இல்ல நம்மள கல்யாணம் பண்ணி புக்கத்துக்கு அனுப்பிச்சிருவான். அந்த காலத்துல சின்ன வயசுலயே கல்யாணம் இல்லையோ ஆச்சுன்னா இன்னும் 1-2 வருஷத்துல கல்யாணம் பண்ணி புக்கத்துக்கு நம்மள அனுப்பிச்சிடுவா அப்படின்னா அதுக்கப்புறம் கண்ணனை பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. இப்ப கண்ணனை விட்டு புரிஞ்சு எப்படி இருக்க முடியும், கண்ணனை பார்க்காம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு பயம் வர அந்த குழந்தைகள்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம கண்ணனே நமக்கு பர்த்தாவா இருக்கணும் அப்படின்னு அதுக்காக ஒரு விரதம் இருந்தாலும் அதுதான் இந்த மார்கழி மாசம் நோன்பு திருப்பாவை என்கிற நோன்பு அந்த குழந்தைகள் இருந்த நோன்பு. இதைதான் கண்ணன் தெரிஞ்சு இவர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக போனா போனா இந்த விரதத்துல இவ வந்து யமுனா நதியில போய் ஸ்நானம் பண்றார். பிம்மாள வேலையில மார்கழி மாசத்துல பிம்மாள வேலையில எழுந்து போய் யமுனா நதியில போய் ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறம் அங்க வந்து அந்த நோன்பு இருக்கார். கண்ணனே நமக்கு பொங்கல் எல்லாம் பண்ணி அதை சமர்ப்பிச்சு கண்ணன் எங்களுக்கு பர்த்தாவா வரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறதா அந்த நோன்பு. இது கண்ணனுக்கு தெரியாம இது இருக்கா இவா, ஆனா கண்ணன் இவா பின்னாடி பிடிச்சிருமோ இவெல்லாம் இப்படி குளிக்கிறத குளிக்க உள்ள ஜலத்துல இறங்கிருக்கான் பார்த்தா. அப்போ கண்ணன் வஸ்திரத்தை எல்லாம் அபகரிச்சுட்டான், கரையில இருந்த வஸ்திரங்கள் எல்லாம் அபகரிச்சுட்டான். அப்ப பாகவதத்துல கண்ணன் சொல்ற ஸ்லோகமே இருக்கு, நீங்கெல்லாம் ஏதோ விரதம் இருக்கேன்னு இருக்கவங்க வாஸ்தவம், ஆனா விரதத்துல குளிக்கும் போது இப்படி வஸ்திரம் இல்லாம குளிக்கலாமோ, வஸ்திரம் இல்லாம குளிச்சா இது தேவகேலம், இது தேவர்களை அவமானப்படுத்தினது ஆகும், இது விரத பங்கம், இது உங்க விரதத்துக்கு பங்கம் ஆயிடும். சாதாரணமாகவே வஸ்திரம் இல்லாம குளிக்க கூடாது, அதுவும் விரதத்துல இருக்கேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அசாஸ்திரியமான காரியங்கள்லாம் எதுவுமே செய்யக்கூடாது. நீங்க இந்த மாதிரி செய்யறங்க விரதம் இருக்கேன்னு ஆரம்பிச்சுட்டு தேவர்களை அவமானப்படுத்துற காரியங்கள் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கோங்க அப்படின்னு இதெல்லாம் கண்ணன் எடுத்து சொல்லி அவர்களுக்கு அதுக்கப்புறம் வஸ்திரத்தை கொடுக்கறான், அவர்களுக்கு அனுகிரகமும் பண்றான் என்பதாக இருக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல. அதனால சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டா, குளிக்கும் போது கட்டாயம் ஒரு நல்ல வஸ்திரத்தோடு கூட, நல்ல வஸ்திரம்னா பெரிய வஸ்திரம்னு அர்த்தம் இல்லை, ஸ்நான சாட்டின்னு சொல்லுவாங்க, ஸ்நான சாட்டின்னு ஒரு சாதாரண வஸ்திரத்தை எடுத்து குடுத்துட்டு கிரகஸ்தான உத்திரியத்தோடு கூட இருந்து அப்படிதான் ஸ்நானம் பண்ணணும். அந்த வஸ்திரத்தை அவர் வந்து விழுத்துட்டு அப்புறம் வேற ஒரு உலர்த்தின வஸ்திரத்தை அவர் உடுத்திப்பார், இல்லை நாம் உடுத்திக்கிறோம். அப்போ அந்த வஸ்திரத்தை அப்படியே வச்சிருப்பா, அதை வந்து அதுக்கப்புறம் புரோக்ஷனம் பண்ணி எடுத்துக்கணும். அது கழட்டி போட்டபடினால அதுக்கு ஒரு அசுத்தி உண்டு. அதை புரோக்ஷனம் பண்ணி எடுக்கும்போது அப்போதான் இந்த வஸ்திரம் நிஷ்பீடனம் ஏவை கேட்டு அஸ்மஸ்குலே ஜாதாக அபுத்திராக அப்படின்னு ஆரம்பித்து ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்தை சொல்லி வஸ்திரத்தை பிழியணுமா, இதுக்கு வஸ்திர நிஷ்பீடனம் அப்படின்னு பெயர். ஆனால் நித்திய தர்ப்பணம் அப்படிங்கிற இந்த தேவ ரிஷிக்கு நித்திய தர்ப்பணம் ஆன அப்புறம் வஸ்திர நிஷ்பீடனம் செய்யணும் என்பதை சாதித்தவர். இதில் முக்கியமானது அந்த கிரமம் ஒன்று முக்கியம், அதாவது சந்தியாவந்தனம், சந்தியாவந்தனம் ஆனப்புறம் தேவரி ஆதார ரிஷி தர்ப்பணம், அது ஆனப்புறம் தேவ ரிஷி தர்ப்பணம், அது ஆனப்புறம் இந்த வஸ்திர நிஷ்பீடனம் அப்படிங்கிற கிரமத்தையும் நம்ம குறித்து வச்சுக்கணும். இதெல்லாம் கூடிய வரைக்கும் மாற்றி பண்ணக்கூடாது. அதனால இந்த திருநாமத்தில் அந்த கிரமத்தை சொல்றதுக்காக நித்திய தர்ப்பண கர்ப்பாந்த அப்படின்னு வருது, நடுவில் அதுவும் சேர்த்து வருது. நித்திய தர்ப்பண கர்மாந்த வாச பீடன சாதக அப்படின்னு இந்த வரிசையில வஸ்த நிஷ்பீடனம் பண்ணணும். இந்த கிரமம் முக்கியம் அப்படிங்கறத சொல்லியாச்சு. வஸ்த நிஷ்பீடம்ங்கிறது எப்போ பண்ணணும், யார் யார் பண்ணணும் அப்படிங்கறதுலாம் நிறைய விஷயங்கள்லாம் உண்டு, அதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். குறிப்பா சொல்லணும்னா ஜீவத் பிதர்கள், அதாவது தகப்பனா உயிரோடு இருந்தா அவ இந்த வஸ்த நிஷ்பீடனம் பண்றது கிடையாது. இது பித்திருக்களை உத்தேசிச்சு பண்ணக்கூடிய கர்மம். இது இதை தகப்பனா உயிரோடு இருக்கும்போது இதை பண்ணக்கூடாது. ஜீவத் பித்திருக்கள்னா இல்லாமல், அதாவது பிதா ஜீவிச்சு இல்லாமல் இருந்தா அப்பதான் வந்து இந்த வஸ்த நிஷ்பீடனம் அப்படிங்கறது வர ஆரம்பிக்கும். இது ஒன்னாவது விஷயம். முக்கியமான ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டாங்கன்னா, அமாவாசை தர்ப்பணம் இல்ல சிராத்த தினம் முதலானதுல இந்த வஸ்த நிஷ்பீடம்ங்கிறது பின்னாடிதான் வரும். தர்ப்பணங்கள்லாம் பண்ணி முடிச்சப்பறம் கடைசியில் பண்ணணும். இப்போ தேவன் நித்திப்படியான தர்ப்பணம் பண்ணச்சா நம்ம கடைசியில இது பண்றோம். நித்தியப்படி தர்ப்பணம் பண்ணச்சா இந்த தேவரடி பித்து தர்ப்பணம் பண்ணச்சா உடனே வஸ்திர பீடம் பண்றோம். ஆனா அமாவாசை தர்ப்பணமா இருந்தா இதெல்லாம் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் அமாவாசை தர்ப்பணத்துக்காக ஸ்நானம் பண்ணி திருவாராதனம் பண்ணி அமாவாசை தர்ப்பணம் பண்ணி முடிச்சப்போ அப்போ இந்த வஸ்திர நிஷ்பீடத்தை பண்ணணும். பண்ணிட்டு முடிச்சுடணும் எல்லாத்தையும். அதனால இது கடைசியில வந்து சேரும் இந்த வஸ்திர நிஷ்பீடனம்ங்கிறது. அதனால இந்த மாதிரியான சில சூக்ஷங்கள்லாம் இந்த வஸ்திர நிஷ்பீடனத்துல இருக்கு. அதுவும் நாம பெரிய அனுஷ்டானத்தை மூலமா கேட்டு பார்க்கலாம், இல்ல ஆன்மீகங்கள்ல அங்கங்க இதெல்லாம் சொல்லியிருக்கா, அதுலேருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். யார் செய்யலாம், யார் செய்யக்கூடாது, எப்போது செய்யலாம், இதெல்லாம் மகான்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ வந்து நித்தியப்படியாக பொதுவாக தினப்படியாக ஆச்சார சித்தி தர்ப்பணம் ஆன உடனே தேவரிஷி பித்தி தர்ப்பணம், அதுவும் ஆன உடனே வஸ்திர நிஷ்பீடனம் அப்படிங்கிறதாக தெரியுது. அடுத்த திருநாமம் 595. பிரம்மேத்யா காலவித், பிரம்ம யஜ்ஞத்தின் காலத்தை அறிந்தவர். இந்த வஸ்திர நிஷ்பீடனம் பண்ணினப்புறம் பிரம்ம யஜ்ஞம் ஆரம்பம். பிரம்ம யஜ்ஞம் அப்படின்னா வேதத்துல அவர் அத்தியனம் பண்ண பாகத்திலிருந்து ஒரு பிரச்சனம் ஏதாவது ஒண்ணு நித்தியம் வரிசையா சொல்லணும். இன்னைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு அடுத்த பிரச்சனம், மறுநாள் அடுத்த பிரச்சனம் என்ன தினம் சொல்றதுக்கு பிரம்ம யஜ்ஞம் என்ன பெயர். அப்போ 5 யஜ்ஞங்கள் இருக்கான். பஞ்சவா ஏதே மகா யஜ்ஞாஹ, பஞ்ச மகா யஜ்ஞம் என்ன பெயர். ஸ்ரீ கீதா பாஷ்யத்துல சுவாமி ராமானுஜர் அடிக்கடி இந்த விஷயத்தை சாதிக்கிற பஞ்ச மகா யஜ்ஞம், பஞ்ச மகா யஜ்ஞங்கிற 5 மகா யஜ்ஞம் நித்தியபடி பண்ணணும். தேவ யஜ்ஞம், பித்ரி யஜ்ஞம், பூத யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம் என்ன 5 இருக்கு. பஞ்சவா ஏதே மகா யஜ்ஞாஹ ஆரம்பிச்சு வேதம் சொல்றது, தேவ யஜ்ஞ பித்ரி யஜ்ஞோ பூத யஜ்ஞோ மனுஷ யஜ்ஞோ பிரம்ம யஜ்ஞ இதி யதக்னோ ஜுகோத்யபி சமிதம் தத்தேவ யஜ்ஞ சந்திஷ்டதே. முதல்ல தேவ யஜ்ஞம், தேவ யஜ்ஞம்னா அக்னியில தேவர்களுக்காக நாம சமர்ப்பிக்கிறதுக்கு தேவ யஜ்ஞம் என்ன பெயர். எத் பித்ருப்யஸ் ஸ்வதா கரோதி, இந்த பித்ருக்களுக்காக ஸ்வதா அப்படின்னு சொல்லி சமர்ப்பிச்சானா அதுக்கு பித்ரி யஜ்ஞம் அப்படின்னு பெயர். எத் பூதேபியோ பலிகம் ஹரதி, பூதங்களுக்காக அதாவது உயிரினங்களுக்காக நாம் வந்து பலி கொடுக்கிறோம், ஒரு பிரசாதத்தை எடுத்து கொஞ்சம் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பூத யஜ்ஞம் அப்படின்னு பெயர். மனுஷ யஜ்ஞம் அப்படிங்கிறது அதிதிகளுக்காக, மனுஷர்களுக்காக நாம் ஒரு பிரசாதத்தை எடுத்து சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிறது மனுஷ யஜ்ஞம் என்ன பெயர். 5வது பிரம்ம யஜ்ஞம். பிரம்ம யஜ்ஞங்கிறது வேதத்தை அத்தியனம் செய்தல், வேத மந்திரத்தை சொல்லுதல், இது பிரம்ம யஜ்ஞம் என்று பெயர். முதல் நாளும் சமர்ப்பணம், அஞ்சாவது மந்திரம் சொல்றதுதான் பிரம்ம யஜ்ஞம் அப்படிங்கிறது. ஆக இது அஞ்சுக்கு சேர்த்து பஞ்சமகா யஜ்ஞம் அப்படின்னு பெயர். இந்த பஞ்சமகா யஜ்ஞத்தை நிறைய மகான்கள் இப்ப பண்ணிட்டு இருக்கா, இப்பொழுதும் உண்டு. ஒரு எல்லாம் ஒரு நிமிஷம் தான் ஆயிடும், ரொம்ப சுலபமான காரியம். வைஸ்வதேவங்கிறது முடிஞ்சு விடுறது இந்த பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணுவார். இதுல பஞ்சமகா யஜ்ஞத்துல அஞ்சாவதா இருக்கக்கூடிய பிரம்ம யஜ்ஞம் அப்படிங்கிறது இருக்கோ, அதை இப்ப பண்ணலாம். இப்பன்னா எப்போனா இந்த சந்தியாவந்தனம் ஆன உடனேயே, இந்த தர்ப்பணங்கள் வஸ்திர நிஷ்பீடனம் ஆன உடனேயே பிரம்ம யஜ்ஞம் பண்ணலாம். பாக்கி நாலு யஜ்ஞம் இருக்கொள்ளி, தேவ யஜ்ஞம், பிதிரியஜ்ஞம், பூத யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம். இதனாலும் பின்னாடி பெருமாள் திருவாராதனம் பண்ணி முடிச்சப்புறம், இதுக்கப்புறம் மாத்தியானிகம், மாத்தியானிகம் பண்ணி பெருமாள் திருவாராதனம், திருவாராதனம் பண்ணி முடிச்சப்புறம் வைஷ்ணதேவம், வைஷ்ணதேவம் பண்ணி முடிச்சப்புறம் இது வரும், இந்த நாளும் வரும். அப்ப இந்த நாளும் முடிச்சுட்டு அஞ்சாவதாதான் பிரம்மயஜ்ஞம் பண்ணணும் அப்படின்னு பொதுவா தோணும். எனக்கிட்ட அந்த கிரமத்துல இருக்கோயோ, அஞ்சு அஞ்சு யஜ்ஞம் வரிசையா சொல்றார் வேதத்துல, தேவயஜ்ஜம், பிதிரயஜ்ஜம், பூதயஜ்ஜம், மனுஷயஜ்ஜம், பிரம்மயஜ்ஜம்னு அஞ்சையும் வரிசையா சொல்லும் போது நம்ம வரிசையா தான் தேவயஜ்ஜம் பிதிரயஜ்ஜங்கள்லாம் பண்றோம். ஆனா அஞ்சாவதா இருக்கிற பிரம்மயஜ்ஜத்தை மாத்திரம் முன்னாடி பண்ணிடுறோம். அது அப்ப பண்ணா தப்பு கிடையாது, பின்னாடியும் பண்ணலாம், தப்பு கிடையாது, ஆனால் முன்னாடியும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. அதனால பிரம்மயஜ்ஜா காலவித்துங்கிற இந்த திருநாமத்துல பிரம்மயஜ்ஜத்துக்கான காலத்தை அறிந்தவர், பின்னாடிதான் பண்ணணுங்கிறது கிடையாது, முன்னாடியும் பண்ணலாம். ஏன்னா அதை பத்தி சொல்லும் போது வேதத்திலேயே பிரம்மயஜ்ஞேன யக்ஷமான் அப்ராச்சான் திசிக்ராமாதசதே தர்ஷ உதீச்சாம் பிராகுதீச்சாம் ஓதித ஆதித்யேன்னு ஆரம்பிச்சு சொல்றது. உதித ஆதித்யே, சூரியன் உதயம் ஆயாச்சுன்னா தாராளமா பண்ணலாம் பிரம்மயஜ்ஞம், பின்னாடிதான் பண்ணணும், காத்துன்னு இருக்க வேண்டாம். அந்த தேவயஜ்ஜம் முதலானதெல்லாம் அப்படி கிடையாது. தேவயஜ்ஜம் பித்திரயஜ்ஜம்னா தேவர்களுக்கு பித்திருக்களுக்காக பிரசாதம் சமர்ப்பிக்கிறது. பிரசாதம் சமர்ப்பிக்கணும்னா அப்ப பெருமாளுக்கு சமர்ப்பிச்சாதான் அவளுக்கு சமர்ப்பிக்க முடியும், பெருமாளுக்கு சமர்ப்பிக்காமல் அவளுக்கு சமர்ப்பிக்க முடியாது. அதனால முதல்ல பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும், பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னா திருவாராதனம் பண்ணணும், திருவாராதனம் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி மாத்தியானம் பண்ணணும், மாத்தியானம் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி மாத்தியானிக ஸ்நானம் பண்ணணும், மாத்தியான ஸ்நானம் பண்ணணும்னா அந்த காலம் வரணும். அதனால அந்த காலம் வரைச்ச மாத்தியானிக்கு ஸ்நானம் பண்ணி, மாத்தியானம் பண்ணி, பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி, வைஷ்ணதேவம் பண்ணி, அதுக்கப்புறம் தேவயஜ்ஜம் பித்திரயஜ்ஜம் சொல்லி தேவர்களுக்கு பித்திருக்களுக்கெல்லாம் இதை சமர்ப்பிச்சு அதுக்கு பாக்கி மேலே இருக்கிறத நம்ம சாப்பிடணும் அப்படின்னு இருக்கு. இந்த கிரமத்துல போயிருக்கு. அதனால அதுக்கான காலம் பிரம்மயஜ்ஜங்கிறது அப்ப பண்ணலாம், தப்பு கிடையாது, ஆனால் நம்ம வேணுமானால் தேவையானால் முன்னாடியும் பண்ணலாம் அப்படிங்கிறத முன்னாடி தான் பண்ணுவா. ஏன்னா பிரம்மயஜ்ஜங்கிறது நிறைய பாகம் வேதத்துல சொல்ல வேண்டியிருக்கும், இதுக்கு அரை மணி ஆகும் பிரம்மயஜ்ஜத்துக்கு, மற்றதெல்லாம் மாதிரி கிடையாது. இல்ல ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துல முடியற காரியம் கிடையாது, தேவயஜ்ஜங்கள்லாம் ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும், இது அந்த மாதிரியான காரியம் கிடையாது. இது அரை மணி பெரிய கஷ்டமா இருந்தா நிறைய சொல்ல வேண்டியிருக்கும். அதனால முன்னாள் எங்க முடிச்சோங்கிற ஞாபகம் வச்சுன்னு அந்த இடத்துல ஆரம்பிச்சுன்னு மறுநாள் சொல்லணும். இது வந்து அரை மணியும் முக்கால் மணியும் சொல்ல வேண்டியிருக்கும், அதை பின்னாடி வச்சுன்னா நிறைய சமயம் இழுக்கும். அதனால முன்னாடி சொல்லலாம். அது வேதமே நமக்கு உதித ஆதித்ய சூரியதயம் ஆச்சுன்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்றதுக்கு அப்படின்னால பிரம்மயஜ்ஞத்தை இப்ப செய்யலாம் அப்படிங்கிறனால பிரம்மயஜ்ஞ காலத்தை சுவாமி தேசியம் சாதிச்சிருக்கேன். ஆக பிரம்மயஜ்ஞங்கிறது இப்போ ஃபஸ்ட் எஸ்பீடன் ஆனப்புறம் செய்யலாம், அப்படி செய்யாமல் போனா மாத்தியானத்துக்கு அப்புறம் செய்யலாம், அதுவும் இல்லாட்டா ஆராதனை பண்ணி வீச்சுதயம் பண்ணி முடிச்சப்புறம் செய்யலாம், அதுக்கப்புறம் போஜனத்துக்கு அப்புறம் செய்யறேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா போஜனத்துக்கு முன்னாடி செஞ்சு விடணும், இதை மத்தியான காலத்துக்குள்ளேயே செஞ்சு விடணும், சாயங்காலம் வரைக்கும்லாம் போகக்கூடாது. இதற்கு சாத்தப்புறம் எப்பவுமே பண்ணக்கூடாது. அது மாதிரி உதயத்துக்கு முன்னாடியே பண்றேன் அப்படின்னு நான் பிரம்மயஜ்ஜம் எனக்கு நிறைய செய்ய வேண்டியிருக்கு, அதனால வந்து நான் சூரிய உதயத்துக்கு முன்னாடி பிரம்மயஜ்ஜம் மட்டும் அதுக்கப்புறம் சந்தியாவனம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது. ஏன்னா உதிதா ஆதித்யே அப்படின்னு சொல்லியிருக்கார், சூரியோதயம் ஆனப்புறம் தான் சந்தியாவந்தனமே பண்ண முடியும். சந்தியாவந்தனம் முன்னாடி வேணா ஆரம்பிக்கலாமே தவிர சந்தியாவந்தனம் முடிக்கிறதுங்கிறது சூரியோதயம் ஆனாதான் முடிக்க முடியும், அதுக்கு முன்னாடி முடிக்க முடியாது. அதனால அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வரும். அதனால பிரம்மயஜ்ஞத்துக்கான காலம் என்ன அப்படின்னு கேட்டா, சூரியோதயத்துக்கு பின் நம்மளுடைய போஜனத்துக்கு முன் நடுவுல சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்ப வேணா பண்ணலாம் என்பதாக தெரியுது. இந்த பிரம்மயஜ்ஞம் அப்படிங்கிறதும் ரொம்ப விசேஷமானது. இது வந்து வேதாத்தியம் பண்ணவர்கள் ரொம்ப அழகாக அன்னன்னைக்கு அன்னன்னி பிரச்சனை, இன்னைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு அடுத்த பிரச்சனை, நாளைக்கு அடுத்த பிரச்சனை அப்படின்னு கணக்கு வச்சு அழகாக பண்ணுவார்கள். பூர்த்தியாக வேதாத்தியனம் பண்ண முடியாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, புருஷ சூக்தமாக சொல்லணும் அப்படின்னு இருக்கு. அவர்கள் என்ன அத்தியனம் பண்ணியிருக்காலோ அந்த பாகத்தை சொல்லணும், உபனிஷத்துனா உபனிஷத்து, காட்டகம்னா காட்டகம், அச்சித்ராசமேதம்னா அச்சித்ராசமேதம், அதை வந்து நித்தியமே பிரம்மயஜ்ஞமாக சொல்லணும். இது ரொம்ப விசேஷமான ஒரு தர்மம். சுவாத்தியாய பிரவச்சனம் அப்படின்னு அடிக்கடி சொல்ற வழக்கம் வேதத்துல, எல்லா தர்மத்தை காட்டிலும் உத்தமமான தர்மம் சுவாத்தியாய பிரவச்சனம் அப்படிங்கிறது. சுவாத்தியாய பிரவச்சனே ஏவேதி நாகோ மௌத்கல்ய தத்திதபஸ்தத்திதபஹ அப்படின்னு வரும். தைத்திரிய உபநிஷத்துல தர்மங்களை எல்லாம் பத்தி நிறைய எடுத்து சொல்றார். அதுல வசத்தியான தர்மம் எது அப்படின்னு கேட்டா, ராசிதரர்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து சத்தியம்தான் வசத்தியான தர்மம் அப்படின்னு சொன்னார். எல்லா தர்மத்தை காட்டிலும் சத்தியம்தான் வசத்தி இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டானா, அவர் அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்றார். சத்தியமிதி சத்தியவசா ராசிதரஹா, அவர் சத்தியவசாக அவர் சத்தியத்தையே பேசுறவர். எப்பவுமே நாம ஒரு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அந்த தர்மம் தான் வசதி அப்படின்னு நமக்கு தோணும். நம்ம விடாத ஒரு தர்மத்தை அனுஷ்டானம் பண்றோம்னா இந்த தர்மம் ரொம்ப சிரேஷ்டமானது அப்படின்னு நமக்கே பழகி போகும். அந்த ரீதியில சத்தியத்தையே விடாமல் பரிபாலனம் பண்ணிட்டு இருந்த இந்த ராசிதரர் அப்படிங்கிறவர், அவர்கிட்ட போய் ஒசத்த தர்மம் இது அப்படின்னு கேட்டா சத்தியம் அப்படின்னு அவர் எடுத்து சொன்னார். சத்தியம் இது சத்தியவச்சா ராசிதரஹா தபயிதி தபோ நித்திய பௌருசிஷ்டி, அடுத்து பௌருசிஷ்டின்னு ஒருத்தர் அவர்கிட்ட போய் உயர்ந்த தபஸ் இது உயர்ந்த தர்மம் இது அப்படின்னு கேட்டா தபஸ் அப்படின்னார். தபஸ் தான் உயர்ந்த தர்மம், தபஸ் செய்யறதுதான் முக்கியமானதுன்னார். அவரே என்ன அப்படி சொன்னார்னா, தபோ நித்தியா, அவர் நித்தியமே தபஸ் பண்ணக்கூடியவர், நித்தியம் ஓயாத தபஸ் பண்ணே இருந்தபடினால அது அவருக்கு ரொம்ப ருச்சி இருந்தது, அதுல ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அவரை கேட்டனா அவர் அப்படிதான் சொல்வார், தபயிதி தபோ நித்திய பௌரு சிஷ்டி, தபஸ் தான் உயர்ந்த தர்மம் அப்படின்னார். சுவாத்தியாய பிரவச்சனே ஏவேதி நாகோ மௌத்கல்யா, அடுத்து நாகா மௌத்கல்யான்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் உயர்ந்த தபஸ் இது அப்படின்னு கேட்டா சுவாத்தியாயம் பிரவச்சனம் அப்படிங்கிறார். சுவாத்தியம்னா வேதத்தை அத்தியனம் பண்ணணும், பிரவச்சனம் அப்படின்னா அந்த வேதத்தை சொல்லணும். வேதத்தை குரு கிட்டே இருந்து சந்தையா சொல்லி அதை கேட்டுக்கிறதுக்கு அத்தியனம் என்ன பெயர். அதுக்கப்புறம் நாம சொல்றதோ சொல்லி கொடுக்கறதோ அதுக்கு வந்து பிரவச்சனம் அப்படின்னு பெயர். இந்த சுவாத்தியாயமும் இந்த பிரவச்சனம் அத்தியனமும் பிரவச்சனமும் இது ரெண்டு தான் உயர்ந்த தர்மம் அப்படின்னு அவர் சொன்னாராம். அவரையும் எப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டானா, இவர் வேதாத்தியனம் பண்ணி அதை ஊரன்படினாலும் சொன்னார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே வேதாத்தியனம் பண்ணவாதான், இவரும் வேதாத்தியனம் பண்ணவர் தான். முன்னாடி இருக்கக்கூடிய பௌரு சிஷ்டி அப்படிங்கிறவரோ இல்ல ராசிதர் அப்படிங்கிறவரோ அவளும் வேதாத்தியனம் பண்ணாதவா கிடையாது, அவளும் வேதாத்தியனம் பண்ணவாதான். இதோட இவர் தான் அதனுடைய சூக்ஷ்மத்தை நல்லா தெரிஞ்சின்றவரான அப்படினால இவர் வந்து அவள்லாம் ஒத்தொத்த அவாவா அனுஷ்டிக்கிற தர்மத்தை வசதி அப்படின்னு சொன்னா, இவர் அனுஷ்டிக்கிற தர்மத்தை வசத்தின்னு சொன்னா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த தர்மத்தை எல்லாருமே பண்ணிட்டு இருக்கா. ஆனா இவர் உண்மையை எடுத்து சொன்னார், இவர் பல தர்மங்களையெல்லாம் அனுஷ்டானம் பண்ற. வாஸ்தவத்துல எதுவும் கேட்டா, நான் அனுஷ்டானம் பண்றேங்கிறதுக்காக இல்ல, இல்ல அவர் அனுஷ்டானம் பண்றேங்கிறதுக்காக இல்ல, இல்ல நான் அனுஷ்டானம் பண்ணலைங்கிறதுக்காக இல்ல, வாஸ்தவத்துல ஒரு சேர்ந்த தர்மம் இது அப்படின்னு கேட்டானா, சுவாத்தியாயம் பிரவச்சனம் தான் உயர்ந்தான தர்மம் அப்படின்னு சொன்னாரா. அது வேதம் எடுத்து சொல்லி அதனால எல்லா தர்மங்களை காட்டிலும் இந்த வேத பிரவச்சனம் அப்படிங்கறது ரொம்ப வசத்தியான தர்மம் அப்படிங்கறத எடுத்து சொல்லி, அதனால எந்த தர்மம் பண்ணாலும் கூடவே சுவாத்தியாயம் பிரவச்சனம் பண்ணணும். யார் எந்த தர்மம் பண்ணாலும் சரி, நீ சத்தியத்தை சொன்னாலும் சரி, இல்ல வந்து நீ தபஸ் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, வேதாத்தியனத்தை விடக்கூடாதான், வேத பிரவச்சனத்தை விடக்கூடாதான். அதனால ரத்தஞ்ச சுவாத்தியாய பிரவச்சனேச்ச சத்தியஞ்ச சுவாத்தியாய பிரவச்சனேச்சான்னு ஒன்னொருத்தில் சுவாத்தியாய பிரவச்சனையும் சேர்த்து வரும். சத்தியமும் சத்தியம் சத்தியத்தை காப்பாற்றணும், கூடவே சுவாத்தியாய பிரவச்சனம் பண்ணணும். தபஸ் சுவாத்தியாய பிரவச்சனேச்ச தபஸ் செய்யணும், கூடவே சுவாத்தியாய பிரவச்சனம் செய்யணும். தமஸ்த சுவாத்தியாய பிரவச்சனேச்ச, தமன்னா இந்திரியங்களை எல்லாம் அடக்கணும், அதே ஒரு தர்மம், கூடவே சுவாத்தியாய பிரவச்சனம் பண்ணணும். சமஸ்த அது மாதிரி அக்னயஸ்த அக்னிஹோத்திரஞ்ச அக்னிஹோத்திரம் பண்ணவனா இருந்தாலும் சரி, சுவாத்தியாய பிரவச்சனேச்ச எல்லாத்துக்கும் சுவாத்தியாய பிரவச்சனம் உண்டு. யார் எந்த தர்மம் பண்ணாலும் கூடவே இந்த வேதாத்தியனத்தையும் வேத பிரவச்சனத்தையும் விடாது பண்ணணும். இது ரொம்ப சிரேஷ்டமானது. இதுதான் தபஸ், இதுதான் தபஸ் அப்படின்னு எடுத்து சொல்றது. இந்த பிரம்ம யஜ்ஞத்தை வச்சுட்டுதான் இந்த வந்திருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றது உண்டு. அதனால சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதித்தவ்யம் தேவ பிதிர்காரியாபியாம் ந பிரமதித்தவ்யம் வருது இல்லையா, சுவாத்தியாய பிரவச்சனத்தை விடக்கூடாது, தேவ பிதிர்காரியங்களை விடக்கூடாது, தவறாமல் செய்யணும் அப்படின்னு வேதம் எடுத்து சொல்றது. அதனால பிரம்ம யஜ்ஞம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சந்தியாவந்தனம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி பிரம்ம யஜ்ஞமும் ரொம்ப முக்கியம். அது அந்த காலத்துல முன்னாடியே சொன்ன மாதிரி எப்ப வேணா பண்ணலாம்னு ஒரு சௌரியம் வேதத்துக்கு இருக்கு. அது மாத்திரம் இல்ல, இதெல்லாம் உட்காந்து பண்ணணுங்கிறது கூட பிரம்ம யஜ்ஞத்துக்கு சொல்லல. சொல்லுன்னா பிரம்ம யஜ்ஞத்தை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நின்றுட்டே போகலாம், நடந்துட்டே கூட சொல்லலாம், இங்க அங்கே வேற ஏதாவது காரியம் பார்த்துட்டே கூட பிரம்ம யஜ்ஞம் சொல்லிட்டே இருக்கலாமா அப்படின்னு கிருஷ்டி தன்னாசி நஷ்டயானோ அரண்யே கிராம ஏவாஜாவத் தரசக்ஸ்வாத்தியாயமதீத்தேனோ பிரதன் திஷ்டன்னு போயிண்டோ நின்றுண்டோ நடந்துண்டோ ஆசீனாக உட்காண்டோ பருத்துண்டோ கூட சொல்லலாம் இருக்கு. அதுல அதனால பிரம்மஜத்துக்கு அதிகமான நியமங்கள் எல்லாம் கிடையாது. மனப்பாடமா இருந்தா இப்படி வேணா நம்ம சொல்லிட்டே இருக்கலாம், திருவள்ளம் அப்படி எல்லாம் அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கிற வழக்கம். அதனால ஏதாவது வரிசையா சொல்லணும், தான் அத்தியனம் பண்ணத சொல்லணும், அப்படி பூர்த்தியா எதுவும் சரியா அத்தியனம் பண்ண முடியல அப்படின்னா புருஷசூக்தமாவது தெரிஞ்சுட்டு அதையாவது நித்தியம் பிரம்மயஜத்துல சொல்லணும் அப்படின்னு இருக்கு. புருஷசூக்தம் தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. புருஷசூக்தம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி கூட காயத்ரி ஜபத்தியாவது பண்ணணும் பிரம்மயஜத்துல அப்படின்னு இருக்கு. அதனால புருஷசூக்தெல்லாம் ஆவணி ஆகட்டும், ஆன பிறந்தானே இவனுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பா, ஆனா கூட உபநயனம் ஆன உடனே காயத்ரி ஜபத்தியாவது பண்ணணும் பிரம்மயஜம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அந்த அளவுல இந்த பிரம்மயஜங்கிறது ரொம்ப விசேஷமானது. அதனால பிரம்மேஜ்யா காலவிது, பிரம்மயஜத்துக்கான காலத்தை அறிந்தவர் என்பதாக இது சொல்ற. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேட்டான்னா, இந்த தேவயஜம் பித்ரயஜம் பூதயஜம் மனுஷயஜம் பிரம்மயஜம் அஞ்சுமே பத்னி இல்லாதவனுக்கு வராது. அதாவது அயஜ்ஞோவா ஏஷா யோ பத்னிகா, யாருக்கு பத்னி இல்லையோ அவன் யஜ்ஜம் பண்ணக்கூடாது. இன்னும் ஒண்ணு இருக்கு, இந்த யஜ்ஞமுமே பத்னியோட சேர்ந்து இருந்துதான் பண்ணணும். யாகங்கள் எல்லாமே பத்னியோட சேர்ந்து இருந்தானே பண்ண முடியும். பத்னி இல்லாட்டா அக்னி இருக்காது, அக்னி இல்லாட்டா அக்னியில செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவுமே செய்யறதுக்கான அதிகாரம் இவனுக்கு கிடையாது. அதனால பிரம்ம யஜ்ஞம்ங்கிறது வேதத்தை சொல்றதா இருந்தா கூட பத்னியோட இருந்தாதான் பிரம்ம யஜ்ஞம் சொல்றது. ஏதாவது ஒரு ஒரு கெட்ட சந்தர்ப்பத்தினால பத்னி இவனுக்கு பக்கத்துல இல்லை, இவன் விதுரன் ஆயிட்டான், விதுரன்னா பத்னி இல்லாதவன் அர்த்தம். அதாவது விதவான் சொல்றோம், விதவானா கணவனை இழந்தவள், விதுரன் அப்படின்னா மனைவியை இழந்தவன் என்ன அர்த்தம். மனைவியை இழந்தவனாக இவன் ஆயிட்டான்னா அப்ப வந்து இவனுக்கு யஜ்ஞத்துல அதிகாரம் கிடையாது. இவன் எந்த யஜ்ஞமே பண்ணக்கூடாது, வைஷ்ணவமோ தேவயஜ்ஞமோ பித்ருயஜ்ஞமோ எதுவுமே கிடையாது. மனைவியை இழந்தவனுக்கு அனுஷ்டானங்களே ரொம்ப குறைஞ்சு போயிடும், ஒண்ணுமே இருக்காது. இவனுக்கு சந்தியாவதனம் அது ஆதார சித்தர்ப்பணம் அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போயிடும். இது பெருமாள் திருவாரணம் பண்ணணும், பெரிய அளவில் அக்னி காரியங்கள் அவுபாசனமோ அதெல்லாம் எதுவுமே வராது இவனுக்கு. அதனால என்ன பண்ணுவான், பெரியவாள்லாம் விதுரால் ஆக நேர்ந்தது அப்படின்னா அவன் நிறைய ஜபங்கள்லாம் பண்ணுவான். பொதுவாக அப்படி இருக்கிறத தவிர்க்கணும் இருக்கு, ஆனால் கூட வந்துருத்துனா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ காலத்தை சபலமாக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஜபங்கள் எல்லாம் நிறைய பண்ண அனுஷ்டானம் இல்லாமல் வாழால் இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணுறா, ஜபங்களையே கொஞ்சம் நிறைய கூட்டி சேர்த்து ஆயிரத்தெட்டு அப்படிலாம் பண்ணுற வழக்கம். ஆக இந்த பிரம்மயஜம்ங்கிறது விதுரனுக்கு பின்னாடி, அதாவது பத்னியை இழந்தவனுக்கு கிடையாது அப்படின்னு. ஏன் கிடையாது அப்படிங்கிறதுல சர்ச்சைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் பின்னாடி நாம பார்க்கலாம். பிரம்மேஜ்யா காலவித்து, அடுத்த திருநாமம் கியாத தீர்த்த மந்திரோபசம்ஹிருதிஹி. கியாத தீர்த்த மந்திர உபசம்ஹிருதிஹி, தீர்த்தங்களுக்கும் மந்திரங்களுக்கும் உபசம்ஹாரத்தை சொன்னவர் என்ன அர்த்தம். அதாவது முதல்ல ஸ்நானம் பண்ணும்போது நதியிலேயோ குளத்திலேயோ தீர்த்தமாடும் போது அதுல ஆவாகனம் பண்ண சொல்லியிருக்கு, கங்கையை ஆவாகனம் பண்ணணும். அதுல கங்கையை அந்த தீர்த்தத்துல ஆவாகனம் பண்ணி அதுல சில மந்திரங்களை எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் வந்து ஸ்நானம் பண்ணணும். அந்த ஆவாகனம் பண்ண கங்கையையும் ஆவாகனம் பண்ண மந்திரங்களையும் இப்போ வந்து உபசம்ஹாரம் பண்ணணும். எப்போ ஆவாகனம் பண்ணணுமோ அப்போ அதை எடுத்துக்கணும் இல்லையோ, திரும்பி வாங்கிக்கணும் இல்லையோ, அதுதான் உபசம்ஹாரம். ஆனால் அதெல்லாம் பிரார்த்திச்சுட்டு அதெல்லாம் தன்னுடைய ஆத்மா கிட்ட தன்னிடத்தில் சேர்த்துக்காம, தன்னிடத்துல ஆத்மா கிட்ட மூல மந்திரத்தை சொல்லி ஆத்மா கிட்ட சேர்த்துக்கணும். அப்போ பிரார்த்திச்சு சொல்ல வேண்டிய வாக்கியம் ஒன்று இருக்கு, அந்த வாக்கியத்தை சொல்லி அந்த ஆத்மாவில் சேர்ப்பதாக நம்ம நினைச்சுக்கணும் அப்படிங்கிற. கியாத தீர்த்த மந்திர உபசம்ஹிருதி, தீர்த்தங்களுக்கும் மந்திரங்களுக்கும் உபசம்ஹாரத்தை சொன்னவர் என்ன அர்த்தம். இது எப்போ பண்ணணும் அப்படின்னா தீர்த்தத்தில் இருக்கும் போது தானே இதை பண்ண முடியும். அதனால பிரம்மயஜம்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இதை பண்ணலாம், இதை இங்கே சொல்லியிருக்கார். ஆனால் வந்து சுவாமி தேசிகன் வந்து பிரம்மயஜத்துக்கு முன்னாடியே இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரம்மயஜங்கிறது முன்னாடியோ பின்னாடியோ எப்போ வேணால் வரும், சந்தியாவதனம் ஆயாச்சனம் பிரம்மயஜத்துக்கான காலம் வந்துடும். அதனால முன்னாடி சொன்னாலும் பின்னாடி சொன்னாலும் தப்பு இல்லை. தீர்த்தத்தில் இருக்கும்போது அந்த தீர்த்த மந்திரங்களை எல்லாம் உபசம்ஹாரம் பண்ணி தன்னிடத்தில் சேர்த்துருக்கணும். மறுநாள் வேணும்னா ஆவாகனம் பண்ணிக்கலாம், ஆவாகனா அதில் அந்த இடத்துல அவரை வந்து வரவைக்கல். உபசம்ஹாரம் அப்படின்னா அவர் மீண்டும் தன்னிடத்துக்கு அனுப்பிச்சுடுறது, இல்லை தன்னிடத்தில் சேர்த்து கொள்ளுதல் என்ன அர்த்தம். அடுத்தது 5097வது திருநாமம் தீர்த்தா சன்ன அனந்த சத்ம பிரவேசாவசியகத்வவிது. தீர்த்தத்துக்கு பக்கத்தில் இருக்கும் பெருமானின் திருக்கோயிலுக்கு செல்வது கட்டாயம் என்று அறிந்தவர். ஸ்நானம் பண்ணும்போது கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புஷ்கரணியில ஸ்நானம் பண்றது விசேஷம் அப்படின்னு முதல்ல சொன்னார். இல்ல நதியில ஸ்நானம் பண்றது விசேஷம் அப்படின்னு சொன்னார். இவன் தீர்த்தாமடி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி முடிச்ச உடனேயே பக்கத்துல என்ன கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு போய் பெருமாளை எல்லாம் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் கிரகத்துக்கு போனோம் அப்படின்னு ஒரு பிரக்கிரியா அது இந்த இடத்துல சொல்ற. ஸ்நானம் செஞ்சு முடிச்ச உடனேயே கோயிலை நினைச்சு நமஸ்காரம் பண்ணணும். இப்போ பிரம்மயஜம் ஆயிடுத்து, பிரம்மயஜத்தை சொல்லிட்டே போறான்னு வச்சுப்போம். சொல்லிட்டு போற நேரம் ஆத்துக்கு போய் ஆத்துல இருக்க பெருமாளை சேவிக்கணும். ஆனா சேவிக்கிறதுக்கு முன்னாடி நடுவுல பக்கத்துல என்ன கோயில் இருக்கோ பெருமாள் ஏழு இருக்கிற ஊருக்கான ஒரு கோயில் ஒன்று இருக்கும் இல்லையோ, அந்த கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சு அதுக்கப்புறம் ஆத்துக்கு வரணும் அப்படிங்கறத ஒரு ரகசியத்தை இந்த இடத்துல சொல்ற. தீர்த்தாசன்ன அனந்த சத்ம பிரவேச ஆவசியகத்வவித் அப்படின்னு சொல்லிட்டு கோயில்ல போய் பெருமாள் சேவிக்கும் போது அந்த பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறது கூட வழக்கமா. நான் வந்து ஆத்துக்கு போறேன், போய் திருவாராதெல்லாம் பண்ணணும், நீரும் ஆத்துல எழுந்தொழியிருந்து திருவாதனத்தெல்லாம் சீகரிச்சுக்கணும் அப்படின்னு எல்லாமே பார்த்துக்கிற வழக்கமா. ஆத்துல கிரகத்துல ஆராதனை பண்ணச்ச கூட திவிதேசத்தை எம்பெருமான் யாராவது அங்க இருக்கிறதா பாவிச்சுக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு, அந்த பெருமானை பிரார்த்திச்சுக்கிறது இன்னும் வழக்கம் உண்டு. அதனால அதுக்கு முன்னாடி இந்த பக்கத்துல இருக்க கோயில்ல போய் பெருமாள் சேவிச்சுட்டு கிரகத்துக்கு அப்புறம் தான் கிரகத்துக்கு வரணும் அப்படிங்கறத சொல்ற. எப்பவுமே பொதுவாக ஊர் அப்படின்னா அது ஒரு கோயில் இருக்கும், கோயில் இல்லாத ஊர்ல குடி வாழக்கூடாது அப்படின்னு தமிழ்லயே வசனம் இருக்கு, சாஸ்திரத்திலயும் பிரசித்தமா இருக்கு. கோயில் இல்லாத எம்பெருமான் இல்லாத இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, எம்பெருமான் இருந்தாலும் அது திவ்ய தேசமா இருக்க போகுது. இல்ல அழுவார்பாடு திவ்ய தேசமா இல்லாட்டா கூட சாதாரண கிராமமா இருந்தா கூட அங்க எல்லாம் கட்டாயம் ஏதாவது கோயில் இருக்கும், அப்படி கோயில் இருக்கிற இடமா பார்த்துதான் வாசம் பண்ணணும். அது போய் இவன் ஸ்நானங்கள்லாம் பண்ண உடனே காரத்தால கோயிலில் போய் பெருமாள் சேவிக்கிறது முக்கியம் அப்படிங்கிறது தெரிகிறது. அடுத்த விஷயம் பகவத் சத்ம சந்தியாஜ்ய துவாத்ரிம் சதபச்சாரகா, கோயிலில் விடத்தக்க 32 அபச்சாரங்களை சொன்னவர் அப்படின்னு சொன்னார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். கோயிலுக்கு போகணும், பெருமாள் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு, அங்க அபச்சாரப்படக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கோயிலுக்குள்ள போய் யார் அபச்சாரப்பட்டானோ அந்த அபச்சாரத்தை பெருமாளே மன்னிக்க மாட்டாராம். சாதாரண பக்தர்கள் அவர்கள் பண்ண அபச்சாரங்கள் பெருமாள் மன்னிச்சுடுவார் அப்படின்னு இருக்கு, தெரியாதவ அபச்சாரம் பண்ணிட்டா மன்னிச்சுடுவார் அப்படின்னு இருக்கு. ஆனா வராக பெருமாணத்துல வராக புராணத்துல வராக பெருமாச்சி பூமி பிராட்டி கிட்ட சொல்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்ற. அதுல வந்து 32 அபச்சாரங்களை எடுத்து சொல்லி இந்த அபச்சாரங்களை பண்ணானா நக்ஷமாமி வசுந்தரே, நான் பொறுக்க மாட்டேன், என் சந்நிதியிலேயே நான் இருக்கிற இடத்துக்கே வந்து இந்த மாதிரி அபச்சாரம் பட்டவனே நான் எப்படி பொறுப்பேன், அதனால பொறுக்க மாட்டேங்கிற. அதனால அப்படி போய் கோயில போய் அபச்சாரப்பட்டா கட்டாயம் நரகங்கள்ங்கிறது கட்டாயம் வரும். அதனால இந்த அபச்சாரங்கள்லாம் இல்லாம இருக்கணும், அபச்சாரங்களை தவிர்க்கணும். அதுக்காக கோயில்ல என்னென்ன அபச்சாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத சுவாமி தேசியம் சொல்ற. வராக புராணத்துல வராக பெருமாள் சொன்ன விஷயம்தான் இது, அது சுவாமி தேசியம் தொகுத்து 32 அபச்சாரங்கள் என்னென்ன அப்படிங்கறத காமிச்சிருக்காரு. இது வந்து தேசியம் 2-3 இடத்துல சொல்லியிருக்க 32 அபச்சாரங்கிறது. இதை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 விதம் இருக்கு. 32 அபச்சாரங்கிறது விட வேண்டிய 32 அபச்சாரங்கிறது 3 இருக்கு. இதுல இருக்கிறதுலாம் ஒன்னு இதுல இருக்கிறது அதுல வரும், அதுல இருக்கிறது இதுல வரும், இப்படின்னு நிறைய வரும். இது எல்லாத்தையும் வச்சு பார்த்து ஓரளவு பார்த்தோம்னா அதுல இந்த ஒரு விதம் நம்ம இப்ப பாக்கலாம். 32 அபச்சாரங்கள் என்னென்ன நாம இதை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டான்னா கோயிலுக்கு போய் நாம செய்யக்கூடாது மாத்திரம் இல்ல, இதை பல அபச்சாரங்களை நாம செய்யற அபச்சாரங்களாவே இருக்கு, அதனால கட்டாயம் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பாக்கணும். இதுல சுவாமி தேசியன் 2வது 3 இடத்துல சொல்லியிருக்கார் அப்படின்னு இஜ்ஜியில கூட சொல்லிருக்காரு 32 அபச்சாரம் கூடாது அப்படின்னு. 32 ஒண்ணு சொல்ற. அதுல சுவாமி தேசியன் 2வது சொன்ன ஒரு விஷயம் ஒண்ணு, அதை இப்ப பார்த்து இந்த 32 அடியே அந்த புஸ்தகத்திலையும் எழுதியிருக்கேன். இந்த 32 இப்போ ஒருதான் படிச்சுடுறேன். 1, 2, 3 அப்படின்னு இப்ப படிக்கக்கூடியதெல்லாம் அபச்சாரங்கள், இந்த அபச்சாரங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். 1, கோயிலுக்குள் வண்டியில் செல்லுதல் கூடாது. 2, கால் செருப்புடன் செல்லுதல் கூடாது. 3, கோயிலுக்குள் உற்சவங்களை சேவிக்காமல் இருக்கக்கூடாது. 4, பகவானுக்கு எதிரில் பிரணாமம் செய்யாமல் இருக்கக்கூடாது. 5, ஒரு கையை கூப்புதல் கூடாது. 2 கையை தான் கூப்பிடவே தவிர ஏகஹஸ்த பிரணாமம் அப்படிங்கிறது சல்யூட் அடிக்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணக்கூடாது. 6, பகவானுக்கு எதிரில் தன்னைத்தானே பிரதட்சிணம் பண்ணிக்கொள்ளுதல் கூடாது, தன்னைத்தானே சுத்தக்கூடாது. 7, எச்சிலுடனோ தீட்டுடனோ பெருமாளை சேவித்தல் கூடாது. எட்டு, பெருமானுக்கு எதிரில் காலை நீட்டுதல் கூடாது. கோயில எந்த பக்கமே கால் நீட்டு உட்காரக்கூடாது. பெருமாள் பக்கம் இல்ல, பெருமாளுக்கு எதிர் பக்கம் கூட கால் நீட்டின்னு கோயில உட்காரக்கூடாது. இதெல்லாம் ஆத்துல வச்சுக்கலாம். ஒன்பது, படுக்கை கொள்ளக்கூடாது, கோயில படுத்துக்க கூடாது. பத்து, தூங்கக்கூடாது, உட்காண்டே கூட தூங்கக்கூடாது. பதினொன்னு, சாப்பிடுதல் கூடாது, சாப்பிடுறதுக்காக கோயில் இல்ல, ஆத்துல போய் சாப்பிட்டுக்கணும், கோயில சாப்பிடக்கூடாது. பெருமாள் பிரசாதம் இருந்தா சாப்பிடலாம், வேற எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். பெருமாள் பிரசாதம் சாப்பிடும் போதும் கோயில அசுத்தம் பண்ணாமல் சாப்பிடணும். பன்னெண்டு, பொய் சொல்லுதல் கூடாது, பொதுவாகவே பொய் சொல்லக்கூடாது, கோயில போய் பெருமாள் செஞ்சில கட்டாயம் சொல்லக்கூடாது. பதிமூணு, உறக்க சத்தமிடுதல் கூடாது. பதினாலு, வீண் வம்படித்தல் கூடாது, வம்படிக்கிறதுக்காகவே கோயிலுக்கு போறோம் அப்படிங்கறது இருக்கக்கூடாது. பதினைந்து, அழுதல் ஆர்ப்பாட்டம் செய்தல் கூடாது, நம்முடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லி பெருமாள் கிட்ட அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. நம்ம கஷ்டங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியும், நமக்கு என்ன பண்ணணுங்கிறது அவனுக்கு தெரியும், நம்ம போயிட்டு வந்தா போதும். பதினாறு, சண்டையிடுதல் கூடாது, இது ரொம்ப முக்கியமானது, ஏன்னா கோயிலுக்குள்ளேயே சண்டை வந்துடுறது, அதை தவிர்க்கணும். பதினேழு, அனுகிரகமோ நிகிரகமோ செய்தல் கூடாது, யாரையும் அனுகிரகம் பண்ணக்கூடாது, யாரையும் நிகிரகமும் பண்ணக்கூடாது. கோயிலுக்குள்ள பெருமாள் மாத்திரம்தான் அனுகிரகம் பண்ணுவார், நமக்கு அந்த இது கிடையாது. பதினெட்டு, பெண்களிடம் ஒரு மாதிரி எண்ணத்துடன் பேசுதல் கூடாது, கோயிலுங்கிறது பிக்னிக் வர இடம் கிடையாது, அதனால பெண்களுடன் உல்லாசமா இருக்கணும்னா மனைவியுடனும் உல்லாசமா இருக்கணும்னா அதுக்கு இந்த கோயில் குடும்பத்துடனும் உல்லாசமா இருக்கிறதுக்கெல்லாம் கோயில் இடம் கிடையாது. கோயிலுங்கிறது பக்தியுடன் பெருமாள் சேவிக்கிறதுக்கான இடம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணுமா. பத்தொன்பது, மோசமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது. இருபது, அபான வாயு விசர்ஜனம் கூடாது. இருபத்தொன்னு, கம்பளி போர்த்தி கொள்ளுதல் கூடாது, ஏன்னா பெருமாளுக்கு தான் உபசாரமே தவிர நமக்கு உபசாரம் பண்ணிக்க கூடாது. இருபத்தி ரெண்டு, பிறரை நிந்தித்தல் கூடாது. இருபத்தி மூணு, பிறரை புகழுதல் கூடாது, பெருமாள் தான் ஸ்தோத்திரம் பண்ணணும், வேற யாரையும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. இருபத்தி நாலு, சக்தி இருந்தும் குறைவாக உபசாரம் செய்யக்கூடாது, நமக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பெருமாளுக்கு உபசாரம் பண்ணணும், நமக்கு முடிஞ்சா கூட அதை குறைச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது கூடாது. இருபத்தைந்து, பகவானுக்கு நிவேதனம் செய்யாமல் உண்ணுதல் கூடாது. இருபத்தாறு, கிடைப்பதை நிவேதனம் செய்யாமே கூடாது, கையில ஏதோ ஒண்ணு இருக்கு கோயிலுக்கு எடுத்துன்னு போறோம்னு வச்சுக்கோம், அது பெருமாளுக்கு சமர்ப்பிக்காம திருப்பி வரக்கூடாது. சில பேர் வந்து கோயில இந்த பக்கமா போய் அந்த பக்கமா வருவா, தெற்கு வாசல் வழியா போய் வடக்கு வாசல் வழியா வந்துருவா, போச்ச பழம் வாங்கிட்டு தெற்கு வாசல் வழியா போய் வடக்கு வாசல் வழியா வர முடியும், அப்படி எல்லாம் சில ஊர்லாம் உண்டு. அப்ப பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணாம நமக்குன்னு எடுத்துன்னு போய் கோயிலுக்குள்ள போயிட்டு வரும் அப்படின்னு ஆயிடும், இது அபச்சாரம் என்பதாக தெரிகிறது. இருபத்தி ஏழு, விநியோகத்ததின் மீதியே நிவேதனம் செய்தல் கூடாது, பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி அதை நாலு பேருக்கு கொடுத்துட்டு அதை மீதி வச்சுன்னு மறுபடியும் பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுதல் அப்படிங்கிறது பெரிய தோஷம். அடுத்து இருபத்தி எட்டு, பின்பக்கம் காண்பித்து அமர்தல் கூடாது, பெருமாளுக்கு பின்பக்கம் காமிச்சுன்னு உட்காரக்கூடாது, பின்பக்கம் காமிச்சுன்னு போகக்கூடாது. கோயிலேருந்து விடை பெற்றுன்னு போச்ச கூட நாம இந்த பக்கம் திரும்பி பெருமாளை முன்னோக்கி பார்த்துன்னு கை கூப்பிட்டு தான் போகணும், அது மாதிரி சைட்ல ஓரமாலாம் போகணும், நேரம் போகக்கூடாது. இருபத்தொன்பது, பிறரை சேவித்தல் கூடாது. முப்பது, குருவிடம் பேசாம இருத்தல் கூடாது, கோயில ஆச்சாரியன் வந்துட்டார்னா அவர்கிட்ட பேசாம இருப்பேன், நான் கோயிலுக்குள்ள வார்த்தை சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட பேசாம இருக்கக்கூடாது, ஏன்னா பகவானை காட்டிலும் அவர் பெரியவரா அப்படிங்கறத பாவிச்சு அவர்கிட்ட மரியாதையோட வார்த்தை சொல்லணும். முப்பத்தொன்னு, தன்னையே புகழ்ந்து கொள்ளுதல் கூடாது. முப்பத்தி ரெண்டு, தேவதையை நிந்தித்தல், கோயில்ல இருக்கிற பெருமாளை நிந்திக்கிறதோ வேற ஊர்ல இருக்கிற பெருமாளை நிந்திக்கிறதோ அதெல்லாம் கூடாது, இந்த ஊர்ல அப்படி அந்த ஊர்ல அப்படி அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆக இந்த மாதிரியான அபச்சாரங்கள் எல்லாமே கோயில தவிர்க்கணுங்கிறதுக்காக இந்த முப்பத்தி ரெண்டு அபச்சாரத்தையும் சுவாமி தேசியம் எடுத்து சொல்லியிருக்க, இன்னும் பல இடத்துல இன்னும் நிறைய சொல்லியிருக்க. அதெல்லாம் பார்த்தோம்னா அதுல ஒண்ணு, எண்ணெய் தேய்த்து கொண்டு குளிக்காமல் போகக்கூடாது, எண்ணெய் தேய்ச்சின்னு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. கோயில் அப்படியே குளத்துல போய் குளிச்சுக்கிறேன்னு எண்ணெய் தேய்ச்சின்னு போகக்கூடாது, ஏன்னா எண்ணெய் தேய்ச்சிருந்தாச்சுன்னா அது ஒரு தீட்டு மாதிரி, அது அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகக்கூடாது. அடுத்து நகம் ரோமங்கள் இதெல்லாம் கோயில கிள்ளி போடக்கூடாது. மூன்றாவது, துப்பக்கூடாது. நான்காவது, கோயில் பக்கத்துல மூத்திராதி விசர்ஜனங்கள்லாம் பண்ணக்கூடாது. ஐந்தாவது, விமான நிழலை மிதித்த கூடாது. ஆறாவது, கோயில் விளக்கை எல்லாம் அணைக்க கூடாது. அடுத்தது, கோயில்ல பகவத் கதைகளையோ நாம கீர்த்தனங்களையோ பண்ணும்போது அதை அலட்சியம் பண்ணக்கூடாது, பெருமாளுக்கான உபச்சாரங்கள் பகவத் கதைகள்லாம் நடக்கும்போது நம்ம கேட்கணும். அடுத்தது, வேறு தேவதைகளுக்கு சமானமாக நினைத்து பேசி நடக்கக்கூடாது, கோயில பெருமாளை சேவிக்கும் போது வேற தேவதைகள்லாம் நினைச்சு அவருக்கு போல இவர் இருக்கு இவருக்கு போல அவர் இருக்காரு அப்படின்லாம் பண்ணக்கூடாது, அந்த தேவதைகள் வேற பெருமாள் வேறங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து பகவானுக்கு வைத்த புஷ்பம் முதலானது எல்லாம் முகந்து பார்க்கக்கூடாது, கண்ணால கூட பார்க்கக்கூடாது, அதெல்லாம் கூடிய வரைக்கும் முகந்து பார்க்கக்கூடாது, பெருமாளுக்கு அப்படியே சமர்ப்பிக்கணும். அடுத்தது கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மேலே பட்டு தூணு ஸ்நானம் பண்ணக்கூடாது, ஏன்னா கோயிலுக்குள்ள போனா பரமசுத்தி வர்றவா, எல்லாருமே சுத்தமானவா, அதனால ஸ்நானம் பண்ணக்கூடாது. அடுத்தது பெருமாள் தீர்த்தம் சாப்பிட்டவே ஆச்சமணம் பண்ணக்கூடாது, பெருமாள் எதை சாப்பிட்டாலும் உடனே ஆச்சமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எந்த வஸ்துவை சாப்பிட்டாலும் சரி, எந்த இது சாப்பிட்டாலும் உடனே ஆச்சமணம் பண்ணணும். ஆனால் பெருமாள் தீர்த்தம் கிடையாது, ரொம்ப சுத்தமானது, அது சாப்பிட்டா அதுக்கு ஆச்சமணம் பண்ணக்கூடாது, அப்படி ஆச்சமணம் பண்ணால் அது பெரிய அபச்சாரம் அப்படின்னு இருக்கு. கோயிலுக்குள்ள இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதா பல இடத்துல சுவாமி தேசி இந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்கார். அது மாதிரி கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாள் விக்கிரகம் வந்து இது என்ன உலோகம், எந்த லோகத்திலேருந்து பண்ணிட்டு, இது என்ன சொரணம் எவ்வளோ, இது எவ்வளோ செப்பு எவ்வளோ அப்படின்னு அதெல்லாம் கேட்டுன்னு இருக்கக்கூடாது, இதெல்லாம் மகாபாபங்கள். அது மாதிரி பக்தர்களை தவிர வேற யாரோ பெரிய மனுஷன்லாம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போயிட்டு அவனை உபச்சாரம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தப்பு, இந்த பிரதானமான அபச்சாரம் இது அப்படின்னு சுவாமி தேசிகன் பிரதான சேதத்தில் சொல்லியிருக்கார். பல இடங்களில் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சுவாமி தேசிகன் நிறைய எடுத்து சொல்லியிருக்கார். ஆக கோயிலுக்குள்ள போறோங்கிறது ரொம்ப முக்கியம், போனா அபச்சாரம் பண்ணாம இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் மனசுல வச்சுட்டுதான் ஆண்டாள் சொல்லும் போது கிருஷ்ணன் சன்னதியில தூயோமாய் வந்தோம் தூயிலன பாடுவான் அப்படின்னு சொல்ற, நாங்களாம் தூயோமாய் வந்திருக்கோம், ரொம்ப சுத்தமா வந்திருக்கோம் அப்படிங்கிற, சுத்தமா வந்திருக்கோங்கிறது. இந்த வராக புராணத்துல வராக பெருமாள் கிட்ட பூமாதேவி நாச்சியார் என்னென்ன கேட்டாரோ அதையெல்லாம் அவர் சொல்றதுக்காக தானே ஆண்டாளா வந்தார், பூமி பிராட்டியா தானே ஆண்டாளா வந்தார், அவர் வராக பெருமாள்கிட்ட கேட்டிருந்தார், அதையெல்லாம் வச்சுட்டுதான் அவர் ஆண்டாளா வந்து அவதாரம் பண்ணி அந்த விஷயங்களை சொல்ற சொல்லச்ச தூயோமாய் வந்தோம் அப்படின்னு சொல்லச்ச நாங்கள் அபச்சாரங்களை எல்லாம் தவிர்த்து சுத்தமாக வந்திருக்கோம் அப்படின்னார். ஆக இந்த மாதிரி அபச்சாரங்களை எல்லாம் தவிர்த்து கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த அனுஷ்டானத்துக்காக இவன் ஆற்றுக்கு திரும்பி வரணும். ஆக இதுவரை ஜலத்துல இவன் என்னென்ன அனுஷ்டானங்கள்லாம் பண்றான் அப்படிங்கிற, தீர்த்தக்கரையில என்னென்ன பண்றான் எல்லாத்தையும் பார்த்து கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கிற வரைக்கும் பார்த்தோம். இனிமேல் தொடர்ந்து இவன் தன்னுடைய கிரகத்துக்கு வந்து இங்கே என்ன அனுஷ்டானம் பண்ண போறான் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்க போறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.